அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. மனதலி நின்னனோ நினைவரே அம்மனோ, மனதலி நின்னனோ நினைவரே அம்மனோ, பரிஹரி சுவே நீ அருணாச்சலா. மனதலி நின்னனோ நினைவரே அம்மனோ, பரிஹரி சுவே நீ அருணாச்சலா. அழக சுந்தரர தரதலி நாவு பெரிய வல்லவே அருணாச்சலா. அழக சுந்தரர தரதலி நாவு பெரிய வல்லவே அருணாச்சலா. ஒலிசித நன்னனு தொரெதரே நின்னனு திகழதே லோக அருணாச்சலா. வலிசித நன்னனு தொரெதரே நின்னனு திகழதே லோக அருணாச்சலா. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா, சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. லோகவ பிளகுவ ரவியே நன்னெதே கமலவ அரளி சுவருணாச்சலா. ரவியே நன்னெது கமலவ அரளி சுவருணாச்சலா. குருவே நன்னய தப்பனு கழெது, குருவே நன்னய தப்பனு கழெது, கிங்கரனே நீசு அருணாச்சலா. குருவே நன்னய தப்பனு கழெது, கிங்கரனே நீசு அருணாச்சலா. கேளதெ நீடுவ தானியனூத காய்துகோ கருணதி அருணாச்சலா. கேளதெ நீடுவ தானியனூத காய்துகோ கருணதி அருணாச்சலா. சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா. காயோ பிரீத்தியலி அருணாச்சலா, காளியலலையுவ தோணியன்னிசதே காயோ பிரீத்தியலி அருணாச்சலா. நாசிகஹீனகி தோருவ கண்ணடி ஆகதே பாலிசோ அருணாச்சலா. சிகஹீனகி தோருவ கண்ணடி ஆகதே பாலிசோ அருணாச்சலா. நின்ன கரெகி நா பந்தேனோ சலஹுவ ஹோணே நின்னது தோரே அருணாச்சலா. நின்ன ಬಂದೆನು ಸಲಹುವ ಹೊಣೆ ನಿನ್ನದು ದೊರೆ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ನನ್ನಂತಹ ಅಸಹಾಯಕ ದೀನರ ಮನ್ನಿಸು ಸಂತತ ಅರುಣಾಚಲ ನನ್ನಂತಹ ಅಸಹಾಯಕ ದೀನರ ಮನ್ನಿಸು ಸಂತತ ಅರುಣಾಚಲ ಬಡ ನುಡಿಗಳ ನೀ ಸಹಿಸಿ ಸ್ವೀಕರಿಸು ಸಹನಾಚಲನೀ ಅರುಣಾಚಲ ಬಡ ನುಡಿಗಳ ನೀ ಸಹಿಸಿ ಸ್ವೀಕರಿಸು ಸಹನಾಚಲನಿ ಅರುಣಾಚಲ ಈ ಶ್ರೀಮಾಲೆಯ ತೊಡಿಸುವೆ ನಿಶ್ಚಲ ಭಕ್ತಿಯ ನೀಡೈ ಅರುಣಾಚಲ ಈ ಶ್ರೀಮಾಲೆಯ ತೊಡಿಸುವೆ ನಿಶ್ಚಲ ಭಕ್ತಿಯ ನೀಡೈ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ